நான் கால் பண்றவனே போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு ஒண்ணுமே தெரியல பப்பா மாதிரி ரியாக்ஷன் இல்லையா. புடிச்சிருக்குன்னா புடிச்சு சொல்லு, புடிக்கலாம் புடிச்சிருந்து சொல்லு. என்னப்போ பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. நான் என்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி. அடி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி. தூரமே தூரமாய் போகும் நேரம் பேசிட வேணா உன் கண்ணீ பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா. நான் என்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா. அட தொலைவில் இருந்தாதான பெருங்காதல் கூடுதடா. தூரமே தூரமாய் போகும் நேரம் பேசிடுவேன்.